கருக்கையில உள்ள தேகம் குளிர்தடி காத்த கடந்திடலாம் உள்ள ஆசையை என்ன செய்வேன். மஞ்சளும் குங்குமம் சேர்ந்துருச்சு, மங்கள சத்தமும் கேட்டிருச்சு. எத்தனை நாள் இவ காத்திருந்தா, என்னென்ன கனவுகள் கண்டிருந்தா. அன்னைக்கு நினைச்சது நினைச்சபடி இன்னைக்கு முடிஞ்சது நல்லபடி. மந்தார சோலையில குட்டி முல்லைப்பூ பூத்திருச்சு, முல்லைப்பூ கையில உள்ள தேகம் குளிர்தடி அடியாத்த கடந்திடலாம் உள்ள ஆசைய என்ன செய்வே. கையில உள்ள வேகம் குளிர்தடி அடியாத்த கடந்திடலாம் உள்ள ஆசைய என்ன செய்வே.